ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി ശ്രീശൈലാഭിജനാംബുരാശിശശിനം ശ്രീകൃഷ്ണതാതാത്മജം ശ്രീശൈലാന്വയദേവനാഥസുധിയ പ്രാപ്താഗമാന്തദ്വയം പാദാബ്ജേ നരസിംഹതാതയ ഗുരോഃ ന്യസ്താത്മരക്ഷാഭരം വിദ്വദ്വൃന്ദചകോരചന്ദിരമഹം രാമാനുജാര്യം ശ്രയേ. இன்று நன்னாள் பொன்னாளும் கூட ஸ்ரீபாஷ்யகாரருடைய அபர அவதாரமாக சொல்லக்கூடிய நம் சுவாமி திருமலை சதுர்வேத சதக்ரது ஸ்ரோத்ரியம் நாவல்பாக்கம் ஷடகோப ராமானுஜ தாத்தையார்ய மகாதேசிக சார்வபூமரின் திருநக்ஷத்திரியம் திருவேங்கடமுடையானுடைய ஸ்ரவணா நட்சத்திரத்தில் கண்டாவதாரமாக சுவாமி தேசிகன் எழுந்தருளியிருந்து நம்மை அனுகிரகித்தது போல் நம் சுவாமியும் ஸ்ரீமத் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யருடையக்காரருடைய திருநக்ஷத்திரத்தில் எழுந்தருளி நம்மை அனுகிரகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய சரீரமும் மனதும் சுத்தியடையணும் என்றால் புண்ணியகிருதா மனசாத்யாயேத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புண்ணியவான்களை நினைத்தாலே போதும் நமக்கு எல்லா விதமான சுத்தியும் இந்த ஜென்மத்தில் ஏற்படும். இப்பொழுது நாம் நம் சுவாமியை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை சுத்திப்படுத்திக் கொள்வோம். நாம் ஏன் நம் ஆச்சாரியனை நினைக்க வேண்டும் என்றால், குரும் பிரகாசயே தீமான் மந்திரம் எத்தனேன கோபயேது அப்பிரகாச பிரகாசாபியாம் கஷீயேதே சம்பதாயுஷி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. சுவாமி தேசிகன் ரகசியத்ரைசாரத்தில் குருவை பிரகாசிப்ப வேண்டும் என்றும், அதேபோல் மந்திரத்தை எத்தனையேன கோபயேத் பிரயத்தனத்தினால் அதை ரட்சித்து நாம் இருக்க வேண்டும் என்று, அப்படி குருவை நாம் பிரகாசப்படுத்தாத இருந்தால் மந்திரத்தை பிரகாசப்படுத்தினால் க்ஷீயேதே சம்பதாயுஷி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குருவை அப்பிரகாசப்படுத்தினால் சம்பத் க்ஷயம் ஏற்படலாம், மந்திரத்தை பிரகாசப்படுத்தினால் ஆயுஷ் க்ஷீணம் ஏற்படலாம், அல்லது குருவை பிரகாசப்படுத்தாமல் இருந்தாலே சம்பத்து ஆயுஷ் ரெண்டும் நமக்கு போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம் வாக்சுத்திக்காகவும் நம் மனோசுத்திக்காகவும் சரீர சுத்திக்காகவும் நம் நன்மைக்காகவும் நம்முடைய ஆச்சாரியன் சுவாமி பிரசித்தமாக என்எஸ்ஆர் சுவாமி என்று சொல்லுகின்ற ஷடகோப ராமானுஜ தாத்தையாரிய மகாதேசிக சுவாமியை நாம் நினைக்க வேண்டும். முதலில் நம் சுவாமியுடைய ஜென்மத்திற்கு காரணபூதரான அந்த சுவாமியை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். என்னவென்றால், ஸ்ரோத்ரிய நாவல் பாக்கம் ஸ்ரீ ஐயா குமார தாத்த தேசிகனுக்கு ஏழு குமாரர்கள். பெரியவர் ஸ்ரீ நீலமேக தாத்த தேசிகன் சுவாமி. இவருடைய குமாரர் ஸ்ரீ ராமானுஜ தாத்த தேசிகன் சுவாமி. இவருக்கு ஏழாம் தலைமுறையாக நம் சுவாமியின் திருத்தகப்பனார் ஸ்ரீ ஷடகோப கிருஷ்ணதாதையார்ய மகாதேசிகன் சுவாமி, அதாவது நம் சுவாமியின் திருத்தகப்பனார். இந்த சுவாமி நாவல்பாக்கத்திலேயே சலக்ஷண கணாபாட்டியாக இருந்து கொண்டு தர்க்கசாஸ்திரத்தை ஸ்ரீ ஐயா தேவநாத தாதாச்சாரிய சுவாமி சந்நிதியில் படித்து, நாவல்பாக்கம் சுவாமி சந்நிதியில் பூர்வ மீமாம்சையை வாசித்து, கிரந்த சதுஷ்டயமான ஸ்ரீபாஷ்ய கீதாபாஷ்ய ரகசியத்ரயசார பகவத் விஷயாதி காலக்ஷேபத்தையும் பண்ணி சதாச்சார சீலராய் எழுந்தருளியிருந்து இருந்தார் நம் சுவாமியின் திருத்தகப்பனார். இவருடைய தர்மபத்னி கருடபுரம் கவுண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்த ஸ்ரீமதி ராஜ்யலட்சுமி அம்மாள் ஆவாள். சுவாமியுடைய ஜனனம் எப்பொழுது என்று பார்த்தோமானால், ஸ்ரீமதி ராஜ்யலட்சுமி ஸ்ரீமான் ஷடகோப கிருஷ்ண தாத்தையார்ய மகாதேசிக தம்பதிகளுக்கு பிரபவ வருஷம் பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஜேஷ்டகுமாரராய் அவதரித்தவர் நம் சுவாமி. ஆர்திரா நட்சத்திரம், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்ததனால் நம் சுவாமிக்கு ஸ்ரீ பாஷ்யகாரருடைய நாமதேயத்தையே வைத்தார்கள் சுவாமியின் திருத்தகப்பனார்கள், ராமானுஜன் என்ற பெயர். அதற்கு பிறகு சுவாமியுடைய அக்ஷராபியாசம் நாவல் பாக்கத்தில் பரமைகாந்தியாக எழுந்தருளியிருந்த ஸ்ரீமத் அன்னையாரிய மகாதேசிகனின் பௌத்திரரான ஸ்ரீ தாத்ததேசிகன் சுவாமியின் முகமாக நம் சுவாமிக்கு அவருடைய திருத்தகப்பனார் அக்ஷராபியாசம் செய்து வைத்தார். அதை வைத்துக் கொண்டுதான் நம் என்எஸ்ஆர் சுவாமி, இந்த சுவாமியின் பரிபூர்ணமான அனுகிரகம்தான் தன்னுடைய ஞானத்திற்கு காரணம் என்று அடிக்கடி சாதிப்பது நாம் எல்லோரும் கேட்டிருக்கிறோம். இதற்கு பிறகு நம் சுவாமியின் திருத்தகப்பனார் திருப்பதியில் திருவேங்கடமுடையானுக்கு வேத பாராயணம் பண்ண விரும்பி திருப்பதிக்கு வந்த சமயத்தில் அந்த திருமலையிலேயே நம் சுவாமிக்கு சாஸ்திரோக்தமாக உபநயனம் மற்றும் பிரம்மோபதேசம் பண்ணினார் திருத்தகப்பனார். நம் சுவாமிக்கு 5 சகோதரிகள், அவர்களுடைய பொறுப்பும் ஏற்றுக்கொண்டு சுவாமி தன்னுடைய படிப்பையும் சாதித்துக் கொண்டு இருந்தார். பிறகு நம் சுவாமிக்கு பஞ்சசம்ஸ்காரம் மற்றும் பரண்யாசாதிகள் நாவல்பாக்கம் சுவாமி என்கிற ஸ்ரீ நரசிம்மதாத்தையாரி மகாதேசிகன் சந்நிதியில் நடைபெற்றது. அவதரித்தார், அக்ஷராபியாசம் நடந்துவிட்டது, பஞ்சசம்ஸ்காரமும் நடந்துவிட்டது. பிறகு சுவாமியுடைய முக்கிய உத்தேசியம் வித்யாபியாசம். முதலில் நம் சுவாமி தன் தகப்பனாரிடம் இராமாயண சங்கிரகம் முதலிய கிரந்தங்களை வாசித்த பிறகு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வர சம்ஸ்கிருத கல்லூரியில் சேர்ந்தார். சிரோமணியில் நுழைவு தேர்வு, அதாவது என்ட்ரன்ஸ் பரீட்சை நடத்தப்பட்டது. அதில் விசேஷமாக நியாய சித்தாந்த முக்தாவளி என்ற தர்க்க பத்திரம், அதில் சுவாமிக்கு 100க்கு 100 மார்க்குகள் கிடைத்ததாம். அதை பார்த்த வாத்தியார்கள் திகைத்து போனார்கள். முக்கியமாக ஸ்ரீ உவே டி கே வி என் சுதர்சனாச்சாரியர் சுவாமி அதை பார்த்து திகைத்து போய் அங்கிருந்த அத்தியாபர்களான உத்தமூர் சுவாமி மற்றும் இதர அத்தியாபர்களுடன் இந்த தாளை காண்பித்து, ஒரு தவறு கூட இல்லையே, இந்த சிறுவன் ஒரு பண்டிதர் போல் எழுதியிருக்கிறானே, இதற்கு எப்படி மார்க்கு போடுகிறது, குறைத்து போட முடியலையே என்று வருத்தப்பட்டாராம். அப்பொழுது இவர்கள் எல்லோரும் டைரக்டராக இருந்த பி வி ராமானுஜன் சுவாமியிடம் காண்பித்தார்கள். அதற்கு அந்த டைரக்டர் கேட்ட கேள்வி என்ன என்றால், இது என்ன கணிதமா 100க்கு 100 போடுவதற்கு, அதாவது குறைத்து போட வேண்டும் என்று சூச்சகமாக தெரிவித்தாராம். ஆனால் சிறிது கூட தயங்காமல் சுதர்சனாச்சாரிய சுவாமி, நான் 100க்கு 120 மார்க்குகளே போடுவேன் என்று தெரிவித்தார். இதுதான் நம் சுவாமியுடைய வித்யா வைபவம். பிறகு நம் சுவாமி நியாய சிரோமணியில் சேர்ந்தார். முதல் வருடம் ஆகிவிட்டது. ஆனால் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சம்ஸ்கிருத கலாசாலை அதிகாரிகள் நம் சுவாமியினுடைய திருத்தகப்பனாரை அங்கிருந்த வித்யார்த்திகளுக்கு போதனம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்ததில் நம் சுவாமியும் திருத்தகப்பனாருடன் ஸ்ரீபெரும்புதூருக்கு சென்று நியாய சிரோமணி முடித்தார். 1948, அதாவது அந்த காலத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எல்லா விதமான யூனிவர்சிட்டியும் இருந்ததனால் சுவாமி அங்க இருந்து, அதாவது ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து சிரோமணியை முடித்தார். அதுவும் நம் சுவாமி நியாய வியாகரண மீமாம்சா வேதாந்த ஜோதிஷ ஆயுர்வேத சிரோமணிகளில் முதல் மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முக்கியமான விஷயம். இப்படி வித்யாபியாசம் நியாய சிரோமணி சுவாமியின் ஒரு வைபவம். நம் சுவாமி நியாய சிரோமணி வாசிக்கும் சமயத்தில் அடிக்கடி நாவல் பாக்கத்திற்கு வருவதுண்டு, அதாவது ஐயா சுவாமியிடம் தர்க்கசாஸ்திரம் வாசிப்பது என்று. ஆனா இந்த இடத்தில் நாம் நம் சுவாமிக்கு ஆச்சாரியராக இருந்து கொண்டிருந்த ஐயா தேவநாத தாத்தாச்சாரிய சுவாமியுடைய வைபவமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் நம் சுவாமி 8 மணி அளவில் ஐயா சுவாமி கிட்ட போய், இன்று பாடம் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று பிரார்த்தித்தார். ஐயா சுவாமியும் 3 மணி அளவில் வரவும் என்றும் தெரிவித்தார். ஆரம்பிக்கும் முன் நம் சுவாமி, நாம் இன்று சித்தாந்த லட்சணம் என்கிற புஸ்தகத்தில் தீதியில் ஒரு வாக்கியத்தை சொல்லி இதை நாம் படிப்போமா என்று கேட்டார். உடனேயே சுவாமியுடைய ஆச்சாரியன ஐயா சுவாமி அந்த வரிசையின் முன் பிரகரணத்தை நன்றாக விவரித்து அன்று எந்த விஷயம் படிக்க வேண்டுமோ அதை போதித்தார். அதாவது ஐயா சுவாமியுடைய வைபவம் என்னவென்றால், புஸ்தகத்தை பார்க்காமல் போதிக்கும் தன்மை. அப்படிப்பட்ட பாண்டித்யம் உடையவர் சுவாமியுடைய ஆச்சாரியர். அதை பார்த்த நம் சுவாமி ஆனந்தத்தில் திகைத்து போனார். இப்படியெல்லாம் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் நமக்கு ஆச்சாரியரானார் என்று மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தார். அதாவது இந்த இடத்தில் காலையில் வந்தபோது இந்த பாடம்தான் படிக்கப் போகிறோம் என்று சுவாமி தெரிவிக்கவில்லை, இந்த புஸ்தகம்தான் படிக்கப் போகிறோம் என்று தெரிவிக்கவில்லை. அப்பொழுதே பாடத்தை சொன்னார். உடனேயே அந்த சுவாமி அந்த பாடத்தை போதனம் பண்ணுகிறது என்றது விசேஷமான ஒரு விஷயம். ஆக நியாயசாஸ்திரம் ஐயா சுவாமியுடையும், சுவாமியின் திருத்தகப்பனார் உத்தமூர் சுவாமி, டி கே வி என் சுதர்சனாச்சாரிய சுவாமி, பழவேறு வெங்கடவரதாச்சாரிய சுவாமி, உழைப்பாக்கம் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமிகளுடன் வாசித்தார் நம் சுவாமி இந்த நியாயசாஸ்திரங்களை. பிறகு வேதாந்த காலக்ஷேபத்தை நம் சுவாமி சேவிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் நியாய சிரோமணியில் தங்கப்பதக்கம் பெற்ற நம் சுவாமி மதுராந்தகத்தில் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தார். ஆனால் அந்த உயர்நிலைப் பள்ளியில் கேவலம் சப்ததாத்துக்கள், வாக்கிய ரச்சனாக்கள் மாத்திரம் சொல்ல வேண்டிய நிலையை பார்த்து நம் போன்ற சாஸ்திர ஆகாங்ஷா உடையவர்கள் இந்த இடத்தில் இருக்கும் தகுதி இல்லை என்று நினைத்துக் கொண்டு நாவல்பாக்கத்திற்கு சென்று ஐயா தேவநாத தாத்தாச்சாரிய சுவாமியை ஸ்ரீபாஷ்யாதி காலக்ஷேபங்களை சாய்க்க பிரார்த்தித்தார். மிகவும் சந்தோஷமடைந்த ஐயா சுவாமி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் ஆரம்பித்து எந்த விதமாக தடங்களும் இல்லாமல் 60 நாட்களில் முடித்து, அதாவது அனத்தியன காலங்கள்லாம் கழித்து 60 நாட்களில் 4 அத்தியாயம் 16 பாதத்துடன் 545 சூத்திரங்களுடன் 156 அதிகரணங்களுடைய ஸ்ரீபாஷ்யத்தை 60 நாட்களில் முடித்தார் என்றார். அது சுவாமியுடைய ஏகசந்தா கிராக்கியத்துவம் தான் என்று நாம் நினைக்க வேண்டும். பிறகு சுவாமி தேசிகனன் ரகசிய திரைசாரம் பகவத் விஷய காலக்ஷேபாதிகளை நம் சுவாமிக்கு உபதேசித்தார் ஐயா தேவநாத தாத்தாச்சாரிய சுவாமி. நம் சுவாமி கீதா பாஷ்யத்தை காலக்ஷேபமாக தன் திருத்தகப்பனாரிடம் பெற்றார். இந்த இடத்தில் சுவாமி தன் ஆச்சாரியனுடன் சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் என்ற முறையில் கேட்க, நம் சுவாமியின் ஆச்சாரியரும் குணவதி விநியோக்தும் கோபயேத் சம்பிரதாயம் என்ற சுவாமி தேசிகனுடைய வாக்கியத்தை அனுசரித்து குணவத்தானவனுக்கு மறைக்காமல் சம்பிரதாயத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்து உபதேசித்தது இருவரிடத்திலும் இருக்கின்ற ஒரு உத்தம குணமாகும். வேதாந்த காலக்ஷேபத்திற்கு பிறகு நம் சுவாமி விவாக கட்டத்தில் சுவாமியின் குணகணாதிகளை கண்ட ஸ்ரீ வங்கீபுரத்தாட்சிகள், சஷ்ட பராங்குஷ சுவாமி பரத்வாஜ குலத்தில் உதித்த ஸ்ரீ நரசிம்ஹாச்சாரியர் சுவாமி, தன் குமார்த்தையான ஜெயலட்சுமியை விக்ருதி வருஷம் வைகாசி மாதம் சுவாமிக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார். சிறந்த ஞானத்தையுடைய உயர்ந்த ஆத்ம குணமுடைய தன் திருத்தகப்பனாருக்கு நிகராக எப்படி தன்னுடன் 5 சகோதரிகள் இருக்கிறார்களோ அதேபோல் தனக்கும் 5 குமார்த்தைகள் 1 சத்புத்திரனும் உள்ளனர். சுவாமி இவர்களுக்கு எல்லோருக்கும் உரிய காலத்தில் விவாகம் பண்ணி வைத்தார். இந்த இடத்தில் சுவாமியுடைய வித்யாபியாச விஷயத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், முதன் முதலில் நம் சுவாமி எந்த சாஸ்திரம் எடுக்க வேண்டும் என்று சிந்தனையில் இருந்தபோது ஐயா சுவாமி அவர்கள் சுவாமியிடம் நாவல்பாக்கத்தில் பரம்பரையாக தர்க்கம் மீமாம்சா வேதாந்தங்களை படித்து வருகிறார்கள், ஆகையால் நீ திருப்பதிக்கு சென்று கூத்தப்பாக்கம் நீலமாகாச்சாரிய போன்றவர்களிடம் வியாக்கரண சாஸ்திரம் வாசித்த பிறகு நம்மூரில் தர்க்கம் வாசிக்கலாம் என்று சொன்னார். ஆனால் நம் சுவாமி இந்த விஷயத்தை உத்தமூர் சுவாமியிடம் சொல்ல, உத்தமூர் சுவாமி இவருடன் மிகுந்த பாசத்துடன் வியாக்கரண சாஸ்திரத்தை படிக்கலாம், அப்படியே இருக்கட்டும், இருந்தாலும் தர்க்கசாஸ்திரம் வாசித்தால் எல்லா சாஸ்திரங்களும் நாம் சமாளிக்கலாம், ஆகனி தர்க்கசாஸ்திரம் வாசித்த பிறகு வியாக்கரணாதி சாஸ்திரங்களை வாசிக்கலாம் என்று தெரிவித்தார். அதனால் தான் நம் சுவாமி அந்த நியாயசாஸ்திரத்தை ஐயா சுவாமியுடன் வாசித்து தன் திருத்தகப்பனாரிடையும் உத்தமூர் சுவாமியிடையும் டிகேவியன் சுதர்ஷனாச்சுவார்காதிகள் இடத்தில் வாசித்து பிறகு ஐயா சுவாமி நியமனத்தையே நிறைவேற்ற விவாகமான பிறகும் ஸ்ரீபெரும்புதூருக்கு எழுந்துருளி ஸ்ரீ உவே சேஷாத்ரி ஐயங்கார், பிரம்மஸ்ரீ டி ராமச்சந்திர சாஸ்திரிகள், பிரம்மஸ்ரீ ராமமூர்த்தி சர்மா என்று 3 வித்வான்களிடத்தில் வியாக்கரண சாஸ்திரம் வாசித்து 1952 வியாக்கரண சிரோமணி பரீட்சை எழுதி முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர் நம் சுவாமி. இப்படி இருக்க நம் சுவாமி எல்லா விதமான, அதாவது நியாய வியாக்கரணம் சாஸ்திரம் அத்தியனம் பண்ண நம் சுவாமி கிடாம்பி அப்புள்ளார் தம்தே மலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர் தம் அருளால் நாவலரும் தென்வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி என்பது போல தமிழ் பாஷையும் இலக்கண இலக்கிய நூல்களையும் முறையாக வாசிக்க வேண்டும் என்று நினைத்து தமிழ் வித்வான் என்ற ஒரு வித்தியை அடைய வேண்டும் என்று நினைத்து 1955 கீவா ஜெகநாதன், கா ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரியர், பிரம்மஸ்ரீ கணபதி சாஸ்திரிகள் முதலிய புலவர்களிடத்தில் தமிழ் இலக்கம் இலக்கிய நூல்களையை முறையாக வாசித்தார். தமிழ் வித்வான் என்ற பட்டமும் இவர் பெற்றுக்கொண்டார். ஆக நியாய வியாக்கரண தமிழ் வித்வான் ஆன நம் சுவாமி தக்ஷிண ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக பிராத்தமிகா பரிச்சயா அபிஜ்ஞா ராஷ்டிரபாஷா, பிரவேசிகா என்ற பரீட்சைகளும் எழுதி ஹிந்தி மொழிகளையும் பாண்டித்யம் பெற்றவர் நம் சுவாமி. அதற்கு பிறகு நம் சம்பிரதாயத்தை நாம் எப்படியாவது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் 1954 விசிஷ்டாத்வைத வேதாந்த சிரோமணியும் எழுதி முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர் நம் ஷடகோப ராமானுஜ தாத்தையாரிய மகாதேசிகன். அதற்கு பிறகு மீமாம்சா சாஸ்திரம் தன்னுடைய ஆச்சாரியரான ஐயா சுவாமியுடைய பாட்ட தீபிகையில் நவநீதாந்த பாகம் வாசித்து பிரம்மஸ்ரீ விஸ்வேஸ்வர சாஸ்திரி டோங்கரே என்பவரிடம் மீதமுள்ள பாகத்தை வாசித்து வாத கிரந்தங்களையும் வாசித்து 1964 மீமாம்சா சிரோமணியும் அவர் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். இப்படி நம் சுவாமி பகுவித கிரந்தங்களை முறையாக அத்தியனம் பண்ணவர், நியாய வேதாந்த வியாக்கரண மீமாம்சாதிகளில் பிராவீண்யம் பெற்றவர். ஆகையால் சதுஷாஸ்திர வித்வான் நம் ஷடகோப ராமானுஜ தாத்தாச்சாரிய சுவாமி என்பது குறிப்பிடத்தக்கது. பூனா நகரத்தில் பிரம்மஸ்ரீ சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளிடத்தில் சுசாகையான தைத்திரிய கிருஷ்ண யஜுர்வேதத்தை பரிபூர்ணமாக அத்தியனம் செய்த நம் சுவாமி காசியில் உள்ள சம்பூர்ணானந்தா விஸ்வவித்யாலயத்தில் நியாயசாஸ்திரத்தில் வித்யாவாரிதி என்ற பட்டத்தையும் டாக்டரேட் பட்டத்தையும் 1973 பெற்றார். ஆளவந்தார் என்கிற யாமுனாச்சாரி வம்சத்தில் ஷடமர்ஷன கோத்திரத்தில் அவதரித்த நம் சுவாமி ஆபால்யம் அசூய இல்லாத, பட்டாட்டோபம் இல்லாத, கபடம் இல்லாத பரம சாத்விகராக எழுந்துள்ளார் நம் சுவாமி. அதேபோல் நம் சுவாமி ஆற்றிய பதவிகளை நாம் பார்த்தோமானால் 1952 முதல் 1958 வரை சென்னை பல்கலைக்கழகத்தில் உள்ள அரசினர் கீழ்திசை ஓலைச்சுவடி நூலகத்தில் சம்ஸ்கிருத பண்டிட் என்கிற ஸ்தானத்தை வகித்தார். ஸ்ரீவாஷ்ய பிரகாசிகா, பாணினி சூத்திர வியாக்கியானம் இப்படி 14 கிரந்தங்களை ஓலைச்சுவடியிலிருந்து எழுதி எடுத்து அந்த ஸ்தாபனம் மூலமாக அச்சுட்டுள்ளார். அதற்கு பிறகு சென்னையிலிருந்து புண்ணியபட்டணம் என்ற பூனா நகரத்துக்கு சென்றார். 1958 முதல் 1964 வரை பூனா நகரத்தில் உள்ள டெக்கான் காலேஜில் சீனியர் சாஸ்திரி என்கிற ஸ்தானம் வகித்தார். இந்த காலகட்டத்தில்தான் சுவாமி ஐயா சுவாமியுடன் மீமாம்சா சாஸ்திர பாட்ட தீபிகையில் நவநீதாந்த பாகம் வாசித்த மீதியுள்ள விஷயங்களை டோங்கரே என்பவரிடம் வாசித்தார். இப்படி அங்க பூனாவில் எழுந்தருளியிருந்த சமயத்தில் அத்தியனமாகட்டும், மீமாம்சா சாஸ்திரமாகட்டும், வியாக்கியான கிரந்தங்களும் எழுத ஆரம்பித்தார் நம் சுவாமி. சென்னை, பிறகு பூனா, அதற்கு பிறகு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான திருவேங்கடமுடையானுடைய திருப்பதியில் எழுந்தருளியிருந்தார். 1964 முதல் திருப்பதியில் மத்திய அரசாங்க கல்லூரியான கேந்திரிய சம்ஸ்கிருத வித்யாபீடத்தில் முதன் முதலில் ரிசர்ச் அசிஸ்டன்ட் என்ற ஸ்தானத்தை வகித்தார். 1968 வரையில் 4 வருஷங்கள். பிறகு விரிவுரையாளராக, லெக்சரராக அவர் ஆக வேண்டும். ஆனால் சுவாமியுடைய பாண்டித்யத்தை தெரிந்த அந்த குழு நேரடியாகவே சுவாமியை ரீடராக 1968 நியமனம் செய்தார்கள். சுவாமியுடைய பாண்டித்யம் அப்படிப்பட்டது. 10 வருட காலம் ரீடராக இருந்த நம் சுவாமி 1979 முதல் 1985 வரை பேராசிரியராக, அதாவது புரொஃபசராக இருந்தார். அதற்கு பிறகு 1985 முதல் 1989 வரை முதல்வர் பொறுப்பு வகித்தார். பிறகு நம் சுவாமியினுடைய ஆற்றல், அடக்கம், பண்பு முதலியவற்றை போன்ற இதையெல்லாம் பார்த்த மத்திய அரசாங்கம் சுவாமி இருக்கும் இடம் ஒரு டிரஸ்டாகவோ கமிட்டியாகவோ இருக்க தேவையில்லை, இதை நாம் மேம்படுத்த வேண்டும் என்று நினைத்த அரசாங்கம் கேந்திரிய சம்ஸ்கிருத வித்யாபீடம் என்ற இந்த கல்லூரியை நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றி ராஷ்டிரிய சம்ஸ்கிருத வித்யாபீடம், அதாவது டிஎம்டி யூனிவர்சிட்டியாக செய்தது. இதற்கு காரணமாக இருந்த சுவாமியை முன்வைத்து டில்லியில் இருக்கின்ற மடனமிஸ்ரா என்பவர் சுவாமியை காண்பித்து அந்த பல்கலைக்கழகத்தையும் டிஎம்டி யூனிவர்சிட்டியாகவும் இந்த திருப்பதி பல்கலைக்கழகத்தையும் டீம்டு யூனிவர்சிட்டியாக செய்தது ஆச்சரியமான விசேஷம். இப்படி இந்த திருப்பதி பல்கலைக்கழகம் செய்த பாக்கியம் என்னவென்றால், 1989 1993 வரையில் சுவாமி இந்த பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக, முதல் துணைவேந்தராக எழுந்தருளி இருந்தார். ஆக 30 வருட காலம் திருப்பதியில் எழுந்தருளி இருந்த இந்த சுவாமி அநேகமான பண்டிதர்களுக்கு தன்னுடைய சாஸ்திர பாடவத்தை தெரிவித்து, எண்ணிலடங்காத அளவிற்கு பல மாணவர்கள் நம் சுவாமி சன்னிதியில் வாசித்து பலமுக விஷயங்களை சுவாமியிடம் தெரிந்து கொண்டார்கள் பலவர், பல மகான்கள். இப்படி 1994 வரை திருப்பதியிலேயே, திருவேங்கடமுடையான் திருவடிவாரத்திலேயே எழுந்தருளியிருந்தார் நம் சுவாமி. அந்த சமயத்தில்தான் அடியேங்கள், அதாவது கூத்தப்பாக்கம் செஞ்சி திருவலை நல்லான் சக்கரவர்த்தி, சத்திரயாகம் ராஜகுரு, கூத்தப்பாக்கம் ராகவாச்சாரிய தாசனான அடியேன், திருத்தம்பி மற்றவர்கள் எல்லோரும் இந்த சமயத்தில்தான் சுவாமியிடம் கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபம் பண்ணினோம். அது நாம் செய்த பாக்கியம். சுவாமி 1994 பாண்டிச்சேரியில் உள்ள ஆய்வு ஸ்தாபன அதிகாரி ஒருவருடைய பிரார்த்தனையின் பேரில் பாண்டிச்சேரிக்கு எழுந்துருளி கௌரவ பேராசிரியராக, ஹானரரி ப்ரொஃபஸராக இருந்து சாப்தபோத மீமாம்சா என்ற மகிமை வாய்ந்த பெரிய நூலை ஏற்றினார். பிறகு கல்யாணபுரி என்கிற பெங்களூருக்கு தன் புத்திரன் இருக்குமிடம் சென்றார். இப்படி சுவாமியுடைய வித்யாபியாசம், பிறகு வேலை செய்த இடங்கள், சுவாமியுடைய வைபவத்தை, சாஸ்திர வைபவத்தை அகிஞ்சனராக இருக்கின்ற எல்லோரும் நாம் பார்த்தோமானால், பகவத் ராமானுஜரே இந்த இடத்தில் இறங்கி வந்தார் என்று நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் திருக்குறுங்குடி முதல் பத்ரிகாசிரமம் வரை பாத யாத்திரையாகவே எழுந்துருளி திவ்ய தேச எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணியவர் திருக்குடந்தை ஆண்டவன். அப்பொழுது ஸ்ரீரங்கத்தில் 1970 சுவாமி தேசிகன் அருளிய நியாய சித்தாந்தனம் என்னும் கிரந்தத்தில் பரீட்சை நடந்தது. இந்த பரீட்சையில் நம் சுவாமியும் கலந்து கொண்டார். பரீட்சகர்கள் யார் என்றால், ஸ்ரீ உவே மகாவித்வான் தேசிக திருமல தாத்தாச்சாரிய சுவாமி, அதாவது டிடி தாத்தாச்சாரிய சுவாமி அவர்கள், உத்தமூர் சுவாமி, மதுராந்தகன் சுவாமி, திருக்குடந்தை ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமி, ஸ்ரீ விவே அண்ணாதூர் வரதாச்சாரிய சுவாமி ஆவார்கள். அந்த நியாய சித்தாஞ்சன பரீட்சையில் சுவாமி உத்தீர்ண, அதாவது அத்தியுத்தமமான ஒரு மார்க்கில் அவர் உத்தீர்ணமானார். அதற்கு பிறகு அடுத்த வருஷம் தத்துவமுக்தா கலாபத்தில் பரீட்சை நடத்தலாமே என்று திருக்குடந்தை ஆண்டவன் தெரிவித்தாராம். உடனேயே உத்தமூர் சுவாமி திருக்குடந்தை ஆண்டவனிடம், இந்த சிறு பையனுக்கே நாம் தத்துவமுக்தா கலாபத்தில் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றிருந்ததாக முதல் பரிசை இவரிடமே இப்பொழுதே கொடுத்துள்ளாமே என்று தெரிவித்தாராம். அதாவது சுவாமியுடன் இருக்கின்ற ஒரு வித்யை உத்தமூர் சுவாமியால் அன்று அந்த இடத்தில் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு சுவாமியுடைய மீமாம்சா சாஸ்திர விஷயமாக நாம் பார்த்தோமானால், மகாபெரியவர் என்று உலகத்தாரால் போற்றப்பட்ட பிரம்மஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் திருப்பதி இடத்தில் காளஹஸ்தி என்றும் ஊரில் சாதுர்மாசி சங்கல்பம் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அகில பாரதிய தேச சாஸ்திர சபா என்று ஒன்று நடத்தி, அதில் சாஸ்திரங்களில் ஒரு பரீட்சை, ஒரு வாக்பரீட்சை வைக்கணும் என்று நினைத்தார்கள். அதில் கண்டதேவ பாட்டராச்சாரியர் எழுதிய பாட்ட ரகசியம் என்று சாப்தபோத கிரந்தம் பரீட்சையில் கலந்து கொண்டார் நம் சுவாமி. அதிலேயும் முதல் பரிசை வென்றவர் நம் சுவாமி. இப்படி வேதாந்தத்தில், நியாய சித்தாந்தனத்தில் பரிசு பெற்ற நம் சுவாமி மீமாம்சா சாஸ்திரத்திலையும் பரிசு பெற்றார். பிறகு நியாய சாஸ்திரத்தை பார்த்தோமானால், 1966 அதே காஞ்சி மகா பெரியவாள் சென்னையில் நடத்திய பரீட்சையில் நியாய சாஸ்திரத்தில் கதாதர பட்டாச்சாரியர் எழுதிய வியுற்பத்திவாதம் என்னும் சாப்தபோத கிரந்த பரீட்சையில் நம் சுவாமி கலந்து எழுந்து அவர் பரீட்சை எழுதினார். அந்த வாக்கு பரீட்சையில் முதல்வராக தேர்ச்சி பெற்று அதே மாதிரி பரிசுகளை பல வென்றாராம். அப்பொழுது இருந்த பரீட்சகர்கள் யார் என்றால் மகா பண்டிதர்கள், பிரம்மஸ்ரீ வேப்பத்தூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள், பிரம்மஸ்ரீ பிராந்தியங்கரை சுப்பிரமணிய சாஸ்திரிகள், பிரம்மஸ்ரீ பட்டாபிராம சாஸ்திரிகள், மயிலாப்பூர் பிரம்மஸ்ரீ கே பாலசுப்பிரமணிய சாஸ்திரிகள், பிரம்மஸ்ரீ எஸ் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள். இந்த ஐந்து பண்டிதர்களும் நம் சுவாமியை வெகுவாக பாராட்டியதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சபையிலேயும் சுவாமியுடைய வைபவம் நாம் கண்டு கொள்ளலாம். பால்யம் முதற்கொண்டே வித்வத் சபையில் அன்வயித்தது. அந்த இடத்தில் வாக்கியார்த்த விசாரங்களை பண்ணுவது சுவாமியுடைய வழக்கம். 1950 திருவள்ளூரில் இஞ்சிமேட்டு ஸ்ரீமத் அழகசிங்கர் ஆத்தியக்ஷத்தில் நடந்த மாலோலா வித்வத் சபையில் நம் சுவாமி ஸ்ரீபாஷ்யத்தில் விஷயத்தை தெரிவித்தார். அந்த சமயத்தில் அந்த ஸ்ரீபாஷ்ய விஷயத்தில் குரு பிரகாசையே தீமான் என்ற விஷயத்தை நினைவூட்டியதான். ஏனென்றால் மிக அழகாக சுவாமி விஜயாபித்த விஷயத்தை முழுவதையும் நன்றாக கேட்ட பரீட்சகாரங்கள் முழுவதும் ரொம்பவும் அபூர்வமாகவும் இருக்கின்றன, கடினமாகவும் இருக்கின்றனவே, யார் உபதேசித்தார்கள் என்று கேட்டார்களாம். அதாவது ஸ்ரீமத் அழகசிங்கர் கேட்டதற்கு சுவாமி ஆச்சாரிய சார்பூமரான ஐயா சுவாமி உபதேசித்தார் என்று சொன்னார். அதை கேட்ட மகா வித்வான்கள் அதாவது பெருக்கரணை சக்கரவர்த்தி ஆச்சாரியர் போன்றவர்கள், இந்த பையன் அதாவது நம் சுவாமி இவ்வளவு நன்றாக சொல்லுகிறானோ, இந்த பையனுடைய ஆச்சாரியரான ஐயா சுவாமிக்கு எவ்வளவு பாண்டித்யம் இருக்க வேண்டும் என்று நினைத்து குரு பிரகாசையே தீமான் என்று நினைத்துக் கொண்டாராம். இதற்கு பிறகு நம் சுவாமி 1966 அதாவது வைஷ்ணவ மடாதி மடங்களிலே அல்லாமல் மந்திராலயம் அதாவது மாத்வ மடத்திற்கும் சென்று வந்து கொண்டிருந்தார். அந்த மந்திராலயத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ராகவேந்திர மடசுவாமிகள் புதியதாக வித்வத் சபையை ஆரம்பித்தார். ஆனால் திருப்பதியிலிருந்து வித்வான்களை வரவேண்டும் என்று பிரார்த்தித்த போது கோபாலகிருஷ்ணமாச்சாரியர் என்பவர் நம் சுவாமியுடைய தெரிவிக்க சுவாமி அங்கு சென்றார். அந்த சபையில் நம் சுவாமி ததாதர பட்டாச்சாரியர் எழுதிய ஹேத்வாபாச சாமானிய நிருத்தி என்னும் கிரந்தத்திலிருந்து விஷயம் சொல்லி ஆரம்பிக்கும் போது அந்த சபையில் ஸ்ரீவிருத்த ஹயக்ரீவாச்சாரியர் என்கிற மகா தார்க்கிகர் நம் சுவாமியை பார்த்து, எல்லா வித்வான்களும் ஹேத்வாபாச சாமானிய நிருத்தியிலிருந்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதை நீ சொல்ல வேண்டாம், அதாவது வேறு விஷயமாக நீ சொல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். கதாதர பட்டாச்சாரியர் எழுதிய வித்பத்திவாதத்திலிருந்து ஒரு விஷயம் தொடங்குகிறேன் என்று சொன்னவுடன் அப்படி வேண்டாம் என்று கேட்க, அடுத்த க்ஷணமே நம் சுவாமி கங்கா பிரவாகம் போல சாஸ்திர மரியாதையுடன் ரொம்ப அழகாகவும் கம்பீரமாகவும் அடுத்தடுத்து பூர்வோத்தர பட்ச கோடிகளை சொல்லிக்கொண்டு அவர் அந்த வித்பத்திவாதத்தில் இருந்த ஒரு விஷயத்தை தெரிவித்தாராம். மகா தார்க்கிகரான அந்த பரீட்சகர் அசந்து போய்விட்டார். ஆக அப்பொழுதே அந்த மாத்வமட அதிபதி, சுவாமி நீர் திருப்பதியில் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இங்கிருக்கிற பாடசாலைகளில் உள்ள வித்யார்த்திகளுக்கு நீ பாடம் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். அப்படிப்பட்டது நம் சுவாமியுடைய வைதுஷ்யம். பிறகு 1969 மந்திராலயமட சுவாமிஜி சபையில் ஒவ்வொரு வருடமும் ஒரு வித்வானுக்கு விசேஷ சம்பாவனை நடக்கும், தங்கத்தோடா கூட வழங்கப்படும். அந்த சமயத்தில் நம் சுவாமிக்கு 1970 சபையில் தர்க்க வாச்சஸ்பதி என்கிற விருது வழங்கி கௌரவித்தார். அங்கிருக்கின்ற அந்த ஒரு வயதானவர் ஒரு வித்வான், அவருடைய திருநாமம் ஸ்ரீ லட்சுமி நாராயணோபாத்யாயார். அதாவது 142 வயதினராக இருக்கின்ற நம் சுவாமியை பார்த்து, சிறுவனுக்கெல்லாம் நாம் கொடுக்கலாமா, சின்ன பையனாக இருக்கிறானே என்று தெரிவித்தாராம் ஒரு பெரியவர். ஆனால் அங்கிருந்த மடாதிபதி மந்திராலய மடத்தார்கள் எல்லோரும், நாங்கள் தேஜசாம்ஹி நவசமீக்ஷதே என்று நாங்கள் பாண்டித்யத்தை தான் பார்ப்போம், பாண்டித்யம்தான் முக்கியம், அதாவது அவருடைய வைதுஷ்யத்தையே நாம் பார்ப்போம் என்று தெரிவித்து தர்க்கவாச்சஸ்பதி என்று விருதை வழங்கினார்கள். பிறகு அண்ணாதூர் சுவாமியுடைய அனுகிரகமும் சுவாமிக்கு ஏற்பட்டது. பிறகு சுவாமியுடைய வைபவம் இந்த நாட்டுக்கே தெரிவிக்கும்படி பி வி நரசிம்ஹராவ் நம்மளுடைய பிரதம மந்திரியான அவர் சுவாமிக்காகவே ராமகிருஷ்ண டால்மியா ஸ்ரீவாணி அலங்கார அவார்டை ஏற்படுத்தி அவருக்கு தன்னுடைய கரகமலங்களால் இந்த விருதை கொடுத்து நான் சுவாமியுடன் சாதாரணமாக எங்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கு விருது வழங்குகின்றவர்களுக்கு பெருமை. ஆனால் உம்மையிடத்தில் விருது வழங்குவதால் இந்த வாணி அலங்கரணம் விருதுக்கே பெருமை என்று தெரிவித்தாராம். இதற்கு மேல சுவாமியுடைய ஒரு ஆத்மகுணமாகட்டும், சுவாமியுடைய ஒரு போதனா சாமர்த்தியமாகட்டும் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த சிஷ்யர்களையும் பார்த்து உனக்கு வராது, உனக்கு தெரியாது, நீ படிக்க வேண்டாம் என்றெல்லாம் என்றும் சொல்லதே இல்லை. அது மட்டுமல்ல, அவருக்கு ஒன்னும் தெரியாது, அவர் பண்டிதர் அல்ல என்ற பாண்டித்ய அசூயாதிகள் சுவாமிக்கு கிடையவே கிடையாது. போதிக்கும் தன்மையை அடியேன்கள் எல்லோரும் அனுபவித்திருக்கிறோம். கிரந்த சதுஷ்டயத்தின் சமயத்தில் ஒரு ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு வாக்கியம் இருந்தால் அந்த வாக்கியத்துக்கு சரியான தமிழ் பதங்களை போட்டு அத்தனையே பதங்களுடன் அந்த அர்த்தத்தை சொல்வதுதான் சுவாமியுடைய பெருமை. அத்தி அல்பமாகவும் அதிகமான ஒரு வார்த்தைகளும் சுவாமியுடைய காலக்ஷேபத்தில் நாம் பார்க்கவே முடியாது. இதுதான் சுவாமியுடைய வைபவம். இப்படி சுமார் 30 மாணவர்கள் அவர் இடத்தில் படித்தார்கள். டாக்டரேட் பட்டம் பெற்றவர்களும் 50 மேலும் சிஷ்யர்கள் உள்ளனர் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிதிருபக்தியுடன் ஆச்சாரிய பக்தியுடன் இருக்கின்ற சுவாமி தன் திருத்தகப்பனாருடைய ஞானமே பிரகாசிகா என்ற வியாக்கியானத்துக்கு காரணம் என்றும் பஞ்சலக்ஷ்மி வியாக்கியானத்துக்கும் காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறார் பல சமயத்தில். ஆக தன் திருத்தகப்பனாருடைய இருந்த அந்த குணங்களும் அந்த சாஸ்திர பட்டுத்துவமும் தனக்கும் இருக்கின்றது என்ற போல் மிக வினயமாக சுவாமி தெரிவித்திருக்கிறார். அப்படியே எல்லா விதமான சம்பிரதாயங்களிலும் சந்தேகங்களையும் போக்கிக் கொள்வது நம் சுவாமியின் வழக்கம். எப்பொழுதும் உத்தமூர் சுவாமியுடன் சென்று அதே போல் மகாவித்வான் டி தாத்தாச்சாரிய சுவாமி போன்ற மகான்களிடமும் சென்று சுவாமி பரிப்பிரஸ்னேன சேவையா என்றது போல் சந்தேகங்களை தெரிவித்து அதனுடைய சமாதானங்கள் பெறுவது சுவாமியுடைய வழக்கம். திருப்பதி பரகாலமடத்தில் டி தாத்தாச்சாரிய சுவாமி திருப்பாவை உபன்யாசத்தை எப்பொழுதும் இருந்து கொண்டு நித்தியமும் வந்து நம் சுவாமி கேட்டுக் கொண்டிருப்பார்களாம். ஒரு நாள் டி சுவாமிக்கு முடியாமல் போனால் யார் இந்த உபன்யாசத்தை இன்று சொல்லுவார்கள் என்று அந்த சமயத்தில் பண்டிதர்கள் நினைத்தார்கள். அப்பொழுது நித்தியபடி இந்த சுவாமி வந்து கொண்டிருக்கிறார் அல்லவா, ஆக இந்த சுவாமிதான் இன்று உபன்யாசம் என்று நம் சுவாமியை பிரார்த்தித்தார்கள். இப்படி சுவாமியுடைய வைபவம், ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமல் ஆண்டவனின் அனுகிரகம் எல்லாமே விசேஷமாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமல் ஆண்டவன் பத்ரிகாசிரமத்திற்கு எழுந்தருளிய போது நம் சுவாமியும் அங்கு எழுந்தருளியிருந்தார். அது குளிர்காலம். நம் சுவாமி அப்படியே படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமல் ஆண்டவன் சுவாமி அந்த ராத்திரியில் ஒரு கைங்கரியபரரை கூட்டு புதியதாக ஒரு கம்பளி ஒன்று வாங்கிட்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த கம்பளியை நம் சுவாமியின் நிதிரை கலங்காமல் சமர்ப்பித்தார். இப்படி ஒரு அனுகிரகம் நம் சுவாமியுடன் இருக்கின்றது. அதேபோல் கயா ஸ்ராத்தாதிகளை செய்து சம்பிரதாய பிரவச்சனமும் அதாவது வேதாந்த காலக்ஷேபாதிகளையும் சுவாமி பல பேருக்கு தெரிவித்திருக்கிறார். அதாவது திருப்பதியில் இருக்கும் பொழுது ஸ்ரீமத் பாகவதம் ரகுநாதாச்சாரியர் என்ற ஒரு சாத்விகர் துணைவேந்தராக இருந்தார். இருந்தாலும் நம் சுவாமியுடன் வந்து ஸ்ரீபாஷ்யாதி காலக்ஷேபங்களை பண்ணினார். அவருடன் வித்வான் கோமாண்டூர் ராமகிருஷ்ணவாச்சாரிய சுவாமி அதாவது கே.வி. ராமகிருஷ்ணமாச்சாரிய சுவாமி, அதேபோல் ஷடகோப தாத்தாச்சாரியார் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அந்த சுவாமி, அடியேன் கூத்தப்பாக்கம் சக்கரவர்த்தி ராகவன், அடியேன் திருத்தம்பி கூத்தப்பாக்கம் சக்கரவர்த்தி ரங்கநாதன், பாலவேடு ஸ்ரீ தோத்தாத்ரி மற்றும் பலர் இந்த சமயத்தில்தான் சுவாமியுடன் இடல் அந்த கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபத்தை பண்ணினோம். அடியேனும் என்.ஆர். சேதராச்சாரியரும் இங்கு ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை ஆரம்பித்தாலும் பிறகு சுவாமி அந்த பாம்பேவிற்கு போன பிறகு சிறிது காலம் கழித்து நாவல்பாக்கத்தில் நாங்கள் 2 பேரும் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை சுவாமியுடைய அனுகிரகத்துடன் பூர்த்தி பண்ணினோம். அதாவது சுவாமியுடைய அனுகிரகம் இருந்தால் போதும், நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்றுதான். சுவாமியுடைய விருதுகள் என்று பார்த்தோமானால் 1968 திருப்பதி வேதாந்த தேசிக சம்பிரதாய சுதா சுவாதினி சபா அவர்கள் சாஸ்திர ரத்னாகர் என்ற விருதை, 1970 மந்திராலயமடம் தர்க்கவாச்சஸ்பதி என்கிற விருதை, 1984 திருச்சியில் உள்ள சம்ஸ்கிருத சாகித்ய பரிஷத் சதுஷாஸ்திர பிரவீணா என்ற விருதும் அளித்தது. 1986 ஜனாதிபதி விருதையும் பெற்றவர். இந்த இடத்தில் நாம் ஒரு சிறு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதி விருது அந்த காலத்தில் மற்றொருவர் எழுதி அனுப்ப வேண்டும். அதை சுவாமியுடைய திருநாமத்தை எழுதி அனுப்பிவிட்டார். அந்த இடத்திலிருந்து சுவாமிக்கு ஒரு விஷயம் வந்தது, உமக்கு ஜனாதிபதி விருது என்று. ஆனால் நம் சுவாமி பரம சாத்விகரான நம் சுவாமி, குணாதிசயங்களுடைய நம் சுவாமி, எனக்கு ஆச்சாரியன் இருக்க அவருக்கு மேலாக எனக்கு பாண்டித்யமா? கிடையவே கிடையாது என்று மறுத்தார். ஆக அந்த சமயத்தில் நாவல் பாக்கத்தில் எழுந்துள்ளிருந்த நம் ஐயா சுவாமிக்கு அறிவித்து அதற்கு பிறகுதான் நம் சுவாமி ஜனாதிபதி விருதை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தர்சன சார்வபூமர் என்று அஷ்டலட்சுமி சந்நிதியில் கொடுக்கப்பட்டது. 1991 ஸ்ரீரங்கம் பவுண்டரிகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தில் எழுந்துள்ளிருக்கின்ற பரவாக்கோட்டை சுவாமி வேத சதுஷாஸ்திர ரத்னாகரா என்றும் தேசிக தர்சன சூடாமணி என்றும் இரண்டு விருதுகள் வழங்கினார். 1992 மைசூர் பரகாலவட சுவாமி பண்டித ரத்னம் என்று விருது. 1994 ராமகிருஷ்ண டால்மியா என்கிற ஸ்தாபனம் மூலமாக ஸ்ரீவாணி அலங்கரணர் என்ற விருதும், திருப்பதி ராஷ்டிரிய சம்ஸ்கிருத வித்யாபீடம் 1996 மகாமகோபாத்யாயா என்ற விருதும், 2000 மைசூர் அவதூத தத்தபீடாதிபதி சாஸ்திரநிதி என்ற விருதும், அதே வருஷத்தில் கே பிர்லா ஸ்தாபனம் வாசஸ்பதி என்ற விருதும், 2001 உடுப்பி பெஷாவர் மட சுவாமிஜி சாஸ்திரநிதி என்றும், 2004 ஸ்ரீரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் சர்வதந்திர வாசஸ்பதி என்றும், 2006 உடுப்பி பாலிமார் மடாதிபதி தர்க்க பஞ்சானனஹா என்கிற விருதும், 2006 சென்னை மயிலாப்பூர் சம்ஸ்கிருத கல்லூரி நூற்றாண்டு விழா நிர்வாகிகள் தர்சன கலாநிதி என்றும், 2008 பண்டிதராஜ தேசிக சூக்தி சம்ரக்ஷக வியாச ஜோதிஹி என்றும், நானா சாஸ்திர தியுமணி என்றெல்லாம் பல மடாதிபதிகள் சுவாமிக்கு விருதுகள் வழங்கியுள்ளார்கள். நானா சாஸ்திர தியுமணி என்கிற விருதும் 45வது வட்ட மழைய சிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திவ்யபாதுகா சேவக ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகனால் அவருடைய சதாபிஷேக மகோத்சவத்தில் வழங்கப்பட்டது. திருதண்டி ஸ்ரீமன் நாராயண ஜீயர் சுவாமிகளால் 2003 கோபாலோபாயனம் என்கிற விருதையும் சுவாமி பெற்றார். அதற்கு பிறகு 2005 நம்மாழ்வார் பவுண்டேஷன் ஸ்ரீ வைஷ்ணவ சிம்ஹம் என்ற விருதையும் வழங்கியது. நம் நாட்டிலேயே அல்ல, விதேசத்திலும் போற்றப்பட்டவர் நம் சுவாமி. அதாவது பிரெஞ்சு கவர்னமெண்ட் எப்பொழுதும் ஆர்ட்ஸ் அதாவது கலைகளுக்கு மாத்திரம் விருதுகள் கொடுக்கின்ற அந்த பிரெஞ்சு கவர்னமெண்ட், பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்டில் சுவாமியுடைய வைபவத்தை பார்த்த அதிகாரிகள் பிரெஞ்சு கவர்னமெண்ட்டுக்கு தெரிவிக்க, முதலில் இந்த நாட்டில் பாரத நாட்டில் படிப்புக்காக சாஸ்திரத்திற்காக கொடுத்த ஒரு பகுமதி ஒரு பரிசு நம் சுவாமிக்கு தான் ஷவாலியர் அவார்டு என்ற பெயர். அந்த அவார்டை நம் சுவாமிக்கு அந்த கவர்னமெண்ட் இங்கு வந்து, அதாவது இந்த இடத்தில் நம் நாட்டுக்கு வந்து சுவாமிக்கு கொடுத்தார். பிரெஞ்சு உடைய ஷவாலியர் என்ற ஒரு புரஸ்காரம். பிறகு சுவாமிக்கு 2016-17 இந்த பாரத நாட்டு பிரதமரால் பத்மபூஷன் என்ற விருதும் வழங்கப்பட்டது. சுவாமிக்கு விருது கொடுத்ததினால் விருதுக்கு தான் ஏற்றம் என்று நாம் நினைக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற அதாவது 90 வயதிலும் அவருக்கு ஒரு பரிது பெற்றார். ஆபால்யா தேகாந்தமுடைய தன்னுடைய ஒரு ஜீவனத்தில் விருதுகளாகவே சுவாமி இருந்தார் என்றால் அது விருதுகளுக்கு ஏற்றம். இப்படி நம் சுவாமி இருக்கின்ற இந்த சமயத்தில் அவருடைய கிரந்தங்கள் என்ன என்று பரிசீலித்தோமானால் அதற்கு நம் காலம் சரிபோகாது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சுவாமி தேசிகன் 120 வயது இருந்து பல கிரந்தங்களை இயற்றியுள்ளார். ஆனால் நம் சுவாமியோ அதேபோல் 90 வருஷ காலத்தில் பல கிரந்தங்களை, முக்கியமாக எல்லோரும், அதாவது இனிவரும் தலைமுறையினர் எல்லோரும் கஷ்டப்படாமல் சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நினைப்பில் மிக சரளமாக வியாக்கியானங்களையும் கிரந்தங்களையும் எழுதினார். அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வியாக்கியானங்களை நாம் பார்த்தோமானால் வேதாந்தத்தில் சததூஷணி வியாக்கியா, பிரம்மசூத்ர வியாக்கியா, அக்ஷரானுகுணா, மீமாம்சா சாஸ்திரத்தில் பாட்ட ரகசிய வியாக்கியா, சாரப்பிரபா, வியாகரண சாஸ்திரத்தில் ஞாபக சங்கிரக வியாக்கியானம் விவரணம், நியாயசாஸ்திரத்தில் தர்க்க சங்கிரக தீபிகா பிரகாசகா வியாக்கியா பாலப்பிரியா, காரிகாவளி, முக்தாவளி, தினகரிய வியாக்கியானம் ராஜீவோல்லாலசக, கதாதரிய பஞ்சலக்ஷணி வியாக்கியா பாலபோதினி, கதாதரிய சதுர்தசலக்ஷணி வியாக்கியானம் விவரணம், கதாதரிய பக்ஷதா வியாக்கியா பாலபோதினி, அதேபோல் அவயவ வியாக்கியா பாவதீபிகா, ஸ்தோத்திரத்தில் கோபால சஹஸ்ரநாம வியாக்கியா, பகவத் குணரத்ன பேட்டிகா என்று 11 வியாக்கியான கிரந்தங்களை நம் சுவாமி அருளியுள்ளார். அதற்கு பிறகு ஆய்வு கிரந்தங்களை நாம் பார்த்தோமானால் பிரத்யக்ஷ தத்துவ சிந்தாமணி விமர்சக, சப்தலக்ஷண பிராமான்ய விமர்சக, சாப்தபோத மீமாம்சா, யதார்த்த கியாதி பூஷணம் என்ற கிரந்தங்கள். சுவாமி கிரந்தங்களே அல்ல, மொழிபெயர்ப்பம் செய்திருக்கிறார். நியாய சித்தாஞ்சனம் கிரந்தத்திற்கு ஜடதிரவிய பரிச்சேதம் வரை, மற்றது கோயில் சப்தம் வங்கீபுரம் மருத்துவான்பாடி வாஜபேயம், வீராபுரம் வெங்கட தீட்சிதரின் சந்திரிகா என்ற வியாக்கியானம் நாம் பார்க்கலாம். அதாவது சுவாமியுடைய சம்பந்தி வெங்கட தீட்சிதர சுவாமி, அவரை பார்த்து அடியேனிடையுமே அடியேனுடன் சுவாமி தெரிவித்தது என்றால் நேராக தெரிவித்தது, அடியேன் சாஸ்திரஜன், ஏதோ பதவியினால் இப்படி ஒரு பட்டமெல்லாம் எனக்கு கிடைத்தது, ஆனால் சூக்ஷ்மங்களை நன்றாக, சாஸ்திர சூக்ஷ்மங்களை நன்றாக தெரிந்தவர் வெங்கட தீட்சிதர சுவாமி, அவரை போல் ஒரு பண்டிதர் யாரும் இல்லை என்று தெரிவித்தார். அப்படி ஒரு ஆத்மகுண உடையவர் நம் சுவாமி. இப்படி நம் சுவாமி மற்றவர்களுடைய வியாக்கியானங்களுடன் அதை அச்சிட்டு கிரந்தத்தை கொடுத்து வரும். எப்படி என்றால், வியாக்கியானங்கள் மாத்திரம் நம் சுவாமி பிரசாரணா, அதாவது நீலகண்ட பிரகாசிகா வியாக்கியா பிரசாரணா, கதாதிரிய ஹேத்வாவாச சாமானிய நிருத்தி வியாக்கியா விமோச்சனி என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். ஓலைச் சுவடிகளிலிருந்து நம் சுவாமி அச்சிட்டு எழுதிய புஸ்தகங்கள் 14 உள்ளன. இந்த இடத்தில் அடியேனுடைய விஷயமும் தெரிவிக்க வேண்டுகிறேன். வாத்தியாராக இருந்து கொண்டு வித்யார்த்திகளுக்கு சோத அம்சமாக, அதாவது PhD ரிசர்ச் என்ன கொடுக்க வேண்டும், அதாவது விமர்சனாத்மகமா பரிசீலனாத்மகமா என்றெல்லாம் கேட்டபோது, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நம் பூர்வாச்சாரியர்கள் செய்த ஓலைச்சுவடிகளை எடுத்துக்கொண்டு பரிசோதனம் பண்ணால் போறோம், ரிசர்ச் டாபிக்கா எடுத்துக்கொள்ளவும் என்று தெரிவித்தார். நீதி பிரகாசிகா விவருத்தி வியாக்கியானத்துடன் கூடியது, சங்கர விஜய ஹரிஹராத்வைத பூஷணகாரியுடன் கூடியது, காரிகையுடன் கூடியது, பாணினி சூத்திர வியாக்கியா புருஷார்த்த சுதாநிதி, ஸ்ரீபாஷ்ய பிரகாசிகா யயாதி தருணானந்தம், வேதாந்த கல்பதுரு வியாக்கியா ஆபோகா, அன்யாபதேச சதகம், மஹிம்ன சத்துவ வியாக்கியானத்துடன் கூடியது, மல்ஹண சத்துவ வியாக்கியானத்துடன் கூடியது, அனாவயஸ்தவஹா வியாக்கியானத்துடன் கூடியது, ஈஷாத்யாதி உபனிஷத்து என்று இதெல்லாம் சுவாமியுடைய ஓலைச்சுவடிகளிலிருந்து அச்சிட்டு எழுதிய புஸ்தகங்கள். நம் சுவாமியுடைய புஸ்தகங்கள் 11, அதாவது ராமானுஜ சரிதசம்பு, பஞ்சபாதிகா விவரணம் வியாக்கியானத்துடன் கூடியது, கதாதிரிய சதுர்தச லட்சணி, கதாதிரிய சித்தாந்த லட்சணம், கதாதிரிய பக்ஷதா அவயவஹா என்றெல்லாம் பல கிரந்தங்கள் உள்ளன. இப்படி சுவாமி நம் எல்லோருக்கும் பலவிதமான ஒரு கைங்கரியங்களை இந்த சம்பிரதாயத்திற்கும் செய்திருக்கிறார், நம்மை அனுகிரகித்து இருக்கிறார். இப்படி இருக்கின்ற அந்த சுவாமியுடன் அடியேனும் இந்த ஸ்ரீபாஷ்யத்தை NR ஸ்ரீதராச்சாரியார் சுவாமி உடன் சேர்ந்து 61 தினங்களில் 150 மணி காலங்களிலும் பூர்த்தி செய்தோம். அந்த நாவல் பாக்கத்தில் அந்த சந்நிதியில் இருந்து இப்பொழுது நாம் மற்ற விஷயங்களை பார்த்தோமானால் சுவாமியுடைய தனியன், அதற்கு மேலாக நவதி சமயத்தில் சுவாமியை நன்றாக எப்படி நினைவூற்றும் ஒரு செயல் ஏற்பட வேண்டும். அப்பொழுது அகங்காரம் இல்லை, இருந்தாலும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேனுக்கு இந்த சம்ஸ்கிருத வித்யாபீடத்தில் சுவாமி ஆரம்பித்த வாக்வர்தினி பரிஷத் என்று இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது வித்யார்த்திகளுக்காக. இதை நினைவு கொண்டு அடியேன் முரளிதர சர்மா என்ற துணைவேந்தரை பார்த்து இந்த சைக்ஷிக பவனம் அதாவது அகடமிக் பில்டிங்கு சுவாமியுடைய பெயர் வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். அதற்கு துணைவேந்தர் ஜீவனமாயிருக்கின்ற உயிருடன் இருக்கின்றவர்கள் பேரில் நாம் எப்படி வைக்க முடியும் என்று கேட்டார். நீயே அதை தெரிந்து கொண்டு எனக்கு சொல்லு என்று. பிறகு அடியேன் நன்றாக எல்லோரிடம் கேட்டுக்கொண்டு அதாவது கர்நாடக தேசத்தில் ஒரு சுவாமிஜியுடைய பெயரில் சிவமார்க்கம் என்று சிவமொக்கா இப்படி ஒரு பெயரில் இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு நம் சுவாமி குமாரனுடன் ஆலோசனை பண்ணி சுவாமியுடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டேன். இதை ரகசியமாக வைத்துக் கொண்டு துணைவேந்தர் முரளிதர் சர்மா அவர்கள் சான்சலராக இருக்கின்ற சத்வகுண பரிபூர்ணமான சச்சீலரான நீடாமங்கலம் கோபாலசுவாமி ஐயங்காருடன் தெரிவித்தார். அதற்கு பலனாக சுவாமியுடைய நவதி காலத்தில் நவதி திருநக்ஷத்திரத்தின் சமயத்தில் சம்ஸ்கிருத வித்யாபீடத்தில் அவருக்கு இரண்டு விதமாக அதாவது செவாலியர் அவார்டு பத்மபூஷன் புரஸ்காரத்தை முன்னிட்டு இந்த இடத்தில் வந்தபோது அவருக்கு ஒரு சன்மானம் செய்து அவருக்கு நம் சான்சலர் நீடாமங்கலம் கோபாலசுவாமி ஐயங்கார் நாவல்பாக்கம் சடகோப ராமானுஜ தாத்தாச்சாரிய சைக்ஷிக பவனம் என்று பெயர் வைக்கின்றோம் என்று தெரிவித்தார் அறிவித்தாரும். இப்படி இந்த திருப்பதி வித்யாபீடத்தில் சைக்ஷிக பவனத்துக்கு சுவாமியுடைய பெயர் உள்ளது. அதற்கும் மேலாக அடியேன் வினயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன், சுவாமியுடைய 90வது திருநக்ஷத்திரம் ராகவன், நீதான் அந்த புரஸ்கார அந்த அவார்டு ஃபங்க்ஷன் சம்யோஜகனாக இருந்து நடத்தப் போகிறார் என்று வைஸ் சான்சலர் தெரிவித்தார். உன் வீட்டில் நான் பிறந்தநாள் என்னுடைய பிறந்தநாள் இருக்கட்டும் என்று தெரிவித்தார். அடியேன் பயந்து, இல்ல மற்றவர்கள் உமக்கு பிரீதி பாத்திரர்களாக இருக்கின்றார்கள் இந்த திருப்பதியில் என்று தெரிவித்த போது எல்லோரும் எனக்கு பிரீதி பாத்திரவர்கள்தான், நீயும் தான் என்று அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி என்று சொல்வது போல் அடியேன் பாவித்ததை தெரிவித்தேன். இருந்தாலும் நம் வீட்டில் வந்து அவருடைய புத்திர பௌத்ராதிகளுடன் 90வது திருநக்ஷத்திரத்தை சுவாமி நடத்தி கொண்டது அடியேனுடைய பூர்வ ஜென்ம சுக்ரதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அடியேன் மற்றும் என் தமையனார் கூத்தப்பாக்கம் சக்கரவர்த்தி கோவிந்தராஜன் மற்றும் தம்பி கூத்தப்பாக்கம் சக்கரவர்த்தி ரங்கநாதனும் சுவாமியுடன் கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபத்தை பண்ணினோம். அந்த சமயத்தில் சுவாமியுடன் இருக்கின்ற அடியேனுடைய பக்தியினால் அடியேன் சுவாமியுடைய சரித்திரத்தை நன்றாக சம்ஸ்கிருதத்தில் எழுதி வேதவியாச ரங்கபட்டர் என்ற ஒரு கவியுடன் சென்று இதை கீர்த்தனையாக பண்ண வேண்டும் என்று ராத்திரி 8 மணி அளவிலிருந்து 3 மணி வரை உட்கார்ந்து அதை பண்ணி அடியேனுடைய ஆத்மஜா பிரியம்வதாவிடம் கொடுக்க அதை சுவாமியுடைய திருநக்ஷத்திரத்தின் 90வது திருநக்ஷத்திரத்தில் பாடினாள் பிரியம்வதா என்ற குமார்த்தே. அதை கேட்ட சுவாமி, அன்னவாச்சாரியருக்கு கீர்த்தனைகள் உண்டு, எனக்கும் ஒரு கீர்த்தனையா என்று மிக மிக சந்தோஷத்துடன் தெரிவித்தார். சுவாமிக்கு முக்கியமாக பல விஷயங்களில் புஸ்தக நியாய புஸ்தகங்கள் எழுத விஷயத்தில் ப்ரொஃபசர் என் விழிநாதன் என்ற ஒரு மகா பண்டிதர் சாத்விக குணம் உடையவரும் இருந்து அவருடைய புஸ்தகங்களை பிரகாசிப்பதும் அவருடைய எல்லா விதமான சௌகரியங்களையும் அவர் பார்த்து கொண்டதும் நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இப்படி நம் சுவாமியுடைய ஒரு ஜீவன சரித்திரத்தில் பல பேர் அதாவது அடியன் கூத்தப்பாக்கமா இருந்தாலும் நாவல் பாக்கத்தில் இருக்கின்ற சுவாமியுடன் காலக்ஷேப கிரந்தாதிகள் சேவிப்பது என்பது அதேபோல் பல வம்சங்களில் இருக்கின்ற எல்லோரும் அதாவது காணியம்பாக்கம் நாவல் பாக்கம் கூத்தப்பாக்கம் அதேபோல் பல வம்சங்களில் இருக்கின்ற எல்லோரும் சுவாமியுடன் சமாஸ்ரயணம் பரண்யாசாதிகளை செய்து கொண்டார்கள். சுவாமியுடைய சிஷ்யர்கள் எல்லோரும் உயர்ந்த பதவியிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சுவாமியுடைய வைபவம் ஒன்று அல்ல, பலவிதமான விஷயங்களும் நாம் தெரிந்து கொண்டால் புண்ணியகிருதா மனசாத்தியாயேத் என்றுதான் நமக்கு புண்ணியம் ஏற்படும். கடைசியில் சுவாமியுடைய தனியன் ஸ்ரீசைலாபிஜனாம்புராசிசினம் ஸ்ரீகிருஷ்ண தாத்தாத்மஜம் ஸ்ரீசைலான்வய தேவநாத சுதியஹ ப்ராப்தாகமாந்தத்வயம் பாதாப்ஜே நரசிம்ஹ தாதய குரோஹ நிஸ்தாத்ம ரக்ஷாபரம் வித்வத் வ்ருந்த சகோரசந்திரமஹம் ராமானுஜாரியம் ஸ்ரயே. திருமலை குலமாகிற சமுத்திரத்திற்கு சந்திரனை போன்றவரும் ஸ்ரீகிருஷ்ண தாத்தையார்ய மகாதேசிகனுடைய திருக்குமாரருமான திருமலை வம்சத்தில் அவதரித்த ஸ்ரீ தேவநாத தாத்தையார்ய மகாதேசிகனிடம் இருந்து ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீ பகவத் விஷயம் என்கிற இரண்டு வேதாந்த கிரந்தங்களையும் உபதேசம் பெற்றவரும் நாவல்பாக்கம் சுவாமி என்ற பிரசித்தராய் எழுந்துருளியிருந்த நரசிம்ம தாத்தையார்ய மகாதேசிகனுடைய திருவடி தாமரையில் ஆத்மாவை காப்பாற்ற வேண்டிய சுமையை வைத்தவரும் ஆன நம் சுவாமி பண்டித கூட்டமாகிற சகோர பக்ஷிக்கு, அதாவது சகோர பக்ஷிக்கு சந்திரனை போன்றவருமான ஸ்ரீபாஷ்யகாரின் அபராவதாரமான ஸ்ரீமதி ராமானுஜா தாத்தையார்ய மகாதேசிகனை ஸ்ரயே பிராபிய பிராபகராபூதராய் என்று நினைத்துக் கொண்டு ஆசிரயிக்கிறேன் என்று அந்த தனியனை சேவித்து அடியேனுடைய வாச்சிக கைங்கரியத்தை சுவாமியுடன் சமர்ப்பித்து வாச்சிக தோஷா க்ஷந்தவ்யா என்றும் பிரார்த்தித்து நியமனம் பெறுகிறேன். ஓம் நமோ வெங்கடேசாய.